ரெட்ட ஊரகன்னு ஹொரகங்க உங்க இட்டகன் வாடிதெல்லாம் கலப்பல எனக்கு ஹொரகங்க வாங்கிதலாக கட்டி வைக்கும் உன் தூதுவ ஹொரகங்க இருக்கதான் இச்சர எல்லாத்தையும் நீராட்டது நிறுவனத்துக்கு நீ கவனம் எந்த பேக் எனக்கு பெயினும் அதாங்க வந்துடும் நீ நீ எத்த வசம் கீனா மைண்டுக்கு ஜரா வேற வித்தராக மெத்தாங்க அப்படி மே வகை பிரச்சனை கேட்டு வேணே மைண்ட் கருகாத்த ஜரா வேணுங்க கத்திவுனா மெத்தாங்க அப்படி மீரை விட விட கரகாண்ட திவுனா தேங்க அப்படி கணக்காடு